ஸ்ரீ மாதவான்மய சுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவியரங்கயதி வரிய கிருபாத்மலக்ஷம் வந்தே சதாவரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் பாரத்வாஜம் ஷடாரிம்சு பகுணான் பண்டிதேந்திரம் பஜேகம் சூநாராயணஸ்ய சிதசம்ஸ்காரமுத்ய க்ரந்தான் வீரருத்தி ஷடாரே நஸ்தபாரம் சுமே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாத்மேனகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹா. பாதிரிகளுடைய மகிமைங்கிறதான இந்த உபன்யாசத்துல சொற்களினுடைய வேகத்தை அடியேன் இந்த பாதுகாசரசங்கிறதான கிரந்தத்தை பண்ற போது அந்த சொற்கள் அந்த ஸ்லோகங்களில் அமைந்திருக்கிற அந்த வேகத்தை பார்த்துட்டு கங்கா பிரவாகம் நம்ம கூட இந்த மாதிரி ஒரு ஆற்றலுக்கு நமக்கு இல்லையேன்னு அந்த பிரவாகமும் பயப்படணுமா, அவ்வளவு வேகமா அந்த பாதுகா சகஸ்திர ஸ்லோகங்களுடைய சொற்கள் என் புத்தியிலே பளிச்சு உடனே தோணி அது வெளிப்படணும். ஒரு கவிகளுக்கு என்ன சாதுரியம்னா மேலே மேலே புது புது கற்பனைகள் வந்து கொண்டே இருக்கணும். அது கருத்துடையதாகவும் பிறர்களை கவரும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கணும். அதுல சொற்குற்றம் பொருட்குற்றம் இந்த மாதிரி எவ்வகைய தோஷமும் இல்லாமல் இருக்கணும். அதை யோசிச்சு யோசிச்சு ஊன்னு சொல்லி வராத, அது எந்த விதமான ஆலோசனையும் இல்லாத தங்கு தடையின்றி வார்த்தைகள் வாயிலிருந்து வந்து வெளிவர வேண்டும். இவ்வளவு சிறப்பு மிக்கதாயிருக்கிறதான அந்த புத்தி சாதுரியம் போகணும். அப்படி இருந்தால்தான் அது பிராப்தமாகும். இத சம்ஸ்கிருதத்துல பிரதிபான்னு சொல்லுவோம். இந்த பிரதிபை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தருக்கு நன்னா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஸ்லோகம் என்ற கவிகள் இருக்காளே அவளுக்கு அந்த கிரந்தம் வசந்ததாக ஆகும். இந்த கவிகளினுடைய வாக்கிலே வந்து கம்பீரமா உட்கார்ந்துருக்கிற இது மூன்று விதமான குணங்கள்னு சொல்ற. அதுல நல்ல கருத்துடனான அந்த உருச்செறிவு இருக்க வேணும். அது கேட்பவருடைய மனசுல சற்று பதியும்படியா இருக்கணும். அப்புறம் அது அந்த ஸ்லோகங்களுடைய வார்த்தைகள் அதுல உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கணும். இந்த குணங்களை இந்த மூணையும் தான் ஓஜஸ் பிரசாதம் மாதுரியம்னு சொல்லுவா. இந்த சொற்களுடைய கோர்வை இருக்கிறதே அது அப்படியே பொங்கி ஒரு பிரவாகமா வரணும். அதனாலதான் அதை பிரதிபன்னு சொல்ற. இப்போ ஓஜஸ்ங்கிறதானது குணம் இருக்கே, அது கங்கா ஜலம்னு சொல்றதுனாலே அந்த பிரசாதம்ங்கிறதான குணம் வந்து சேர்றதா. அப்போ இந்த பாதுகைகளுடைய அந்த ஸ்லோகம் என்ற அந்த நாதம் இருக்கே அது அமிர்த வெள்ளம் மாதிரி மேல மேல மேல மேல பெருக்கெடுத்து வரணும். அது எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்கிறதுனால அதுக்கு மாதுரியம்ன்றதான குணம். அதனால மகாகவிகள்னு யாரெல்லாம் போற்றப்படுகிறார்களோ அவளுக்கு நிச்சயமா இந்த யோகியத்தை இருக்கணும். ஆனா வேதாந்த தேசியனான அடியனுக்கு அந்த யோகியதை இப்போ கிஞ்சிட்டும் இல்லை. இருந்தாலும் நான் வந்து பாதுகாசவசனம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டேன். அதனால ஏ பாதுகளே, நீ அதை அடியனுக்கு பிரசாதித்த அருள வேணும் அப்படின்னு பாதுகேட்ட பிரார்த்திச்சு. அந்த கவிகள் ஆசைப்படுற விஷயங்கள்ல பாதிகளும் அனுகூலமா இருக்கு, அதனால அந்த யோகிதையும் பாதுக தனக்கு கொடுத்துட்டு அதனால அடியன் கவிதாக்கிய சிம்மமாகவே ஆகிட்டேன்னு போன இதுல பார்த்தோம். சரி, இப்போ நான் கவிதாக்கிய சிம்மம்னு சொல்லும்போது அப்போ அகங்காரம் தானா வந்துடுமே. அப்போ அகங்காரம் வந்ததுன்னா ஒரு கவி அந்த எந்த எடுத்துக்கொண்டிருக்கானோ அந்த சப்ஜெக்டினுடைய பிரபாவத்தை முழுசையும் யதாவஸ்திதமா உள்ளது உள்ளபடி அவன் அதை வர்ணிக்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறேடா? அந்த சந்தேகம் உண்டாக இங்கே இடம் எடுக்கிறதே அப்படின்னு நினைக்கிறேடா? அப்படி இல்லை, சாக்ஷாத் ரொம்ப வசதியான அபௌருஷேயமான வேதங்கள் கூட உன்னை வர்ணிக்க முடியாது என்பதை நான் நன்னா தெரிஞ்சுவிட்டேன். அப்படி தெரிஞ்சுகின்ற நான் இப்போ அகங்காரப்படுவேனோ? கிஞ்சித்தும் படமாட்டேன். உன்னுடைய பாதிகளே உன்னுடைய மகிமையை பேசுவதற்கு அது கொஞ்சமும் போராதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஏதோ அறகுறையா தோற்றம் பண்ணா அது நிஷ்பலமாயிடுமோங்கிற பயம் அடியனுக்கு இல்லை. ஏன்னா உன்னுடையதான பரிபூர்ணமான கிருப அடியன்கிட்ட இருக்கு. அதனால என்பால் உன்னுடைய அருள் இருக்கு. அதனால வாசபூதனான அடியேன் எம்பெருமானுக்கு எதா சக்தி கைத்தறியம் பண்றதுங்கிறது அடியனுடைய கர்த்தவியம், அது அடியனுடைய கடமை. அப்போ அப்படி நினைக்கிற அடியனுக்கு இந்த பாதிரிகள் இப்போ பிரீத்திய உண்டாக்க ஆரம்பிச்சுடுத்து. இதுல சத்தன் அசத்தங்கிறதான ஒரு வழிமுறையோ பிரச்சனையோ இல்லை. ஏன்னா ஏ பாதிகளே உங்களை பத்தி நான் பரிபூர்ணமா ஸ்தோத்திரம் பண்ணா அதில் உள்ள அந்த கருத்துக்கள் இருக்கே, சொற்களுடைய கோர்வை இருக்கே, அது எல்லாரையும் போய் சென்றடைஞ்சு பிரீத்தியை உண்டாக்கணும். இப்போ எந்த கர்மாவை நம்ம பண்ணாலும் அது பகவத் பிரீத்தியத்துக்காக தானே பண்றோம். இப்போ அடியன் பண்ற இந்த பாதுகா சரஸ்வத்தை அதிலே பாதுகளுடைய மகிமையை சொல்ல போறேனே, அதிலே பகவான் கட்டாயம் பிரீத்தி அடைவாங்கிறதுல அடியனுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இப்போ அடியனை போன இந்த அசத்தலா இருக்கிறவா அறகுறையா பண்ணும்போது அத விஷயமா கொண்டா கூட அந்த ஹாசிய ரசானுபவாதிகள் அதிலே கண்டிப்பா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது அது கோர்வையா வார்த்தைகள் வராது, ஏதோ பிட்டு பிட்டா அது ஒருத்தோ அது சொல்லும் இல்லையா, அது வாழைப்படும் சொல்ல வராது அப்பயாங்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கொச்சையில சொல்றதே அவ அப்பா அம்மாக்கு எவ்வளவு இனிமையா என் குழந்தை எவ்வளவு அழகா பேசுறதுன்றாலும் அந்த மாதிரி இந்த பாதுகா சகசிரம்ங்கிறதான இந்த கிரந்தத்தை அடியன் பண்ணா கூட அடா நம்ம வேதாந்திச்சு நம்ம பையன் நல்லா பண்றானே அப்படின்னு பகவான் நிச்சயம் திருவுள்ள உகப்பான். அதனால அசத்தனா நான் இருந்தா கூட என்னுடையதான இந்த ஸ்தோத்திர கமனம்ங்கிறதானியும் அது நிஷ்பலம் ஆகாது. நிச்சயம் எம்பெருமானுக்கு ஒரு பிரீத்தியை உண்டு பண்ணும், அதனாலே அது பலனாகவே ஆகும்னு முன்னால பூர்வாக ஒரு பீதியை போட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஸ்தோத்திரத்தை மேற்கொண்டு பிரவர்த்திக்க ஆரம்பிக்கிறார். அமிதம் பிரதமஸ்ய சப்தராசே அபதம் ரங்கதுரீண பாதுகே த்வாம் முந்தைய ஸ்லோகத்துல வேதாந்த தேசிகனான அடியேன் கவிதாஜ்ய சின்னமாக விளங்குவதற்கு பரதன் ஆராதித்த பாதுகத்தான் காரணம்னு சொல்லி அது அடியேனுடைய சிறமேலே சாதிக்கப்படும் போது அதுதான் என்னை இந்த பாதுவாசிரம்ங்கிறதான ஒரு கவிதை தொகுப்பை பண்ண தூண்டியது. அதனால இதை நான் பண்றேங்கிற அகங்காரமோன்னு யாருக்காவது சந்தேகம் வந்தா அது சூச்சித்தும் இல்லை. இப்போ லோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கைங்கரியம் பண்ணி அதனால சந்துஷ்டி அடைவார்கள். இப்போ அனாதியா சப்தராசிகள் அந்த வேத கூட்டங்கள் இருக்கு, அதுக்கு எல்லையே கிடையாது, அதுக்கு கணக்கும் கிடையாது. அனந்தாவை வேதாகு வேதமே சொல்றதே அப்படின்னு. இப்போ இந்த வேதத்தினுடைய உட்கருத்தை யாராவது பரிபூர்ணமா அறிஞ்சுக்க முடியுமான்னா எவ்வளவு பண்டிதனா இருந்தாலும் வாசிச்ச வந்தாலும் அது முடியாது. எம்பெருமானுடைய குணங்களையோ அதனுடைய செயல்களையோ யாராலையும் சரிவர புரிஞ்சுக்க முடியாது. எதோ வாசோ நிதர்த்தந்தே அப்ராத்ய மனசா சகன்னு தைத்திரிய சொல்லலையோ. அதனால இந்த பெருமானுடைய பாதுகையை பத்தி அதனுடைய மகிமையை பத்தி பேசுகிற செயல இப்போ அடியனால முடியாதுன்னு சொன்னா அதை நான் கைவிட்டுவனாகாது. அந்த அபச்சாரம் அந்த குற்றம் என்னிடத்திலே வந்து சேரும். முடிக்க முடியாதோ அப்படின்னு பயந்தேன்னா இந்த வார்த்தைகள்லாம் தங்குவிடையின்றி வராது. அதனால இத நான் பண்றேன்னு நினைக்கிறத காட்டிலும் அந்த பாதிகள் அது அதனுடைய பிரயோஜனத்துக்காக அதுவே பண்ணிக்குங்கிறதுதான் உண்மை. இப்போ பகவானை பத்தி சொல்லும்போது சுப்ரீதையே ஸ்வயமேவ காரயத்தின்னு தானே சொல்றோம். அந்த மாதிரி அது எம்பெருமான் அவனே பண்ணிவிடுவான். அந்த மாதிரி இந்த பாதிகளை பத்தி நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பாதிகளே அந்த ஸ்தோத்திரத்துக்கு இலக்காகி அது தந்துடையின்றி வார்த்தைகளும் அந்த சொற்செறிவும் பொருட்செறிவும் அதிலே வரும்படியாக அந்த பாதுகையை ஆரம்பிச்சுக்கும். அதுவே பார்த்துக்கும் நான் என்ன பெரிய பிரயத்தனம் பண்ணிட போறேன் முடியாது. மேலும் பாதுகா தேவி யாரு? அடியனுடைய மாத்ரு, என்னுடைய தாயாருக்கு சமமானவர். அவ இப்போ அம்மாட்ட குழந்தை பயப்படுமோ? அப்பாட்ட பயப்படும். அப்பாட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் கூட தாயாட்டு சொல்லும் குழந்தைகள். அந்த மாதிரி எனக்கு தாயா இருக்கிற இந்த பாதிகளிடத்துல எனக்கு என்ன பயம்? எனக்கு கிஞ்சித்தும் பயம் இல்லை, அது ஒரு காலம் வரவும் போறது இல்லை. அதனால பயப்படாம இந்த பாதுகா சகசிரம்ங்கிறத ஆரம்பிச்சுட்டேன். சரி, இப்போ நான் ஏதோ அஞ்ஞானத்தினால பேசுறேன், எனக்கு அறிவில்லை அதனால பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைச்சுங்கோ. ஆனாலும் அதனாலையும் ஒரு பலன் ஒரு பயன் நிச்சயமா உண்டு. பெருமாள் பரிகாசம் பண்ணுவானோ அப்படின்னு நினைக்கிறேடா, அதென்ன இந்த சின்ன பொல்ல துள்ளி குதிச்சுட்டு இருக்க போது அத நான் 1000 ஸ்லோகம் பண்றேன்னு பொறுப்பிட்டு அப்படின்னு எந்தெருமான் அடியனை பார்த்து எள்ளி நகைப்பானோ அப்படின்னா, அப்படி எள்ளி நகையாடுற வகையில அந்த ரீதியில அவன் என் மூலமா அட பரவாயில்லையே, வேதாந்த தேசிகனே 1000 ஸ்லோகம் பண்றேன் சங்கல்பிச்சுட்டு எத்தோ பண்றானே அப்படின்னு சந்தோஷம்தான் படுவாரே தவிர அசூயையோ அல்ல இவனால பண்ண முடியாதுன்னோ அவர் ஒரு காலம் நினைக்க மாட்டார். அதனால அதுவே எனக்கு பெரிய விஷயம் தானே போதுமே. இப்போ ஒரு அல்பமான கைங்கரியத்தை பண்ணா கூட எம்பெருமான் அத நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறவன். ஏன்னா கீதையில எம்பெருமான் என்ன சொல்றான்? சத்திரம் பதம் புஷ்பம் யோமே பக்தியா பயச்சதீன்றானோ. அப்படி சொல்லியிருக்கிறவன் இந்த என்னுடையதான பாதுகளுடைய மகிமை பத்தியதான பாதுகா சாஸ்திரத்தை வேலி பண்ணுவானா? என்ன நிச்சயம் பண்ண மாட்டான். ஆஹா, இந்த குழந்தை அழகா சொல்றதே அப்படின்னு அத திருவுள்ள தான் உகப்பானே தவிர ஒரு காலம் சீக்கிரம் அடைய மாட்டான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ இந்த குழந்தை தப்புப்பா பாடுறதே அப்படின்னு எந்தருமான என்ன பரியாசம் தான் பண்ணட்டுமே. ஏன் எம்பெருமானுக்கு பெரிய என்ன பரிகாசம் பண்றதுக்கு எல்லா விதமான ஹக்கும் இருக்கே, உரிமையும் இருக்கே. அதனால அவன் பண்ணட்டுமே, அதனால என்ன எனக்கு என்ன பொறுத்து ஒண்ணும் இல்லை. சரி, இப்படி என்னுடைய கவிதைகள் எம்பெருமானுக்கு என்னை பற்றி எழுதி நகையாட வச்சுங்கிறது அடியனுக்கு சந்தோஷம் தானே, அதுதானே எனக்கு வேணும். எம்பெருமான் சந்தோஷப்படணும். இப்போ ஒருத்தனை கேலி பண்ணி ஒருத்தன் இது பண்றான்னா அவனுக்கு நினைச்சு சந்தோஷம் இருந்தாதான் அவன் பண்ண முடியும். அதனால எம்பெருமான் என்னுடைய இந்த பாதுகாசிரமங்களுக்கான கிரந்தத்தை பார்த்துட்டு அவன் எள்ளி நகையாடினாலும் சரி அது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அவனுக்கு அது சந்தோஷமா இருக்கிறதுனாலே அப்படின்னு. சரி, இப்ப நான் எல்லாரும் சொல்லாததான வேதம் சொல்லாததான புதுசான என்ன கருத்தை புதுசா சொல்ல போறேன். அதனால எம்பெருமான் திருப்திப்படுற அளவுக்கு என்னாலே பண்ண முடியுமா? அந்த பெருமாளுக்கு தெரியாதே கிடையாது, அவன் சர்வஜ்ஞனாச்சே, இப்படி நிர்வாகம் பண்ணலாமே. இப்போ வேதமானது பற்பல கவிகள் செய்ய முடியாததெல்லாம் இவன் செய்து முடிச்சுட்டானேன்னு சந்தோஷப்படலாமா? அப்போ இந்த தயாசகத்தை பண்ணும்போது வேதாந்த தேசிக பத்தே வினிதேசிய பாகலும் சாதிச்சாரோ, அப்படி இந்த மகற்கவிஞர்களான பராசரர் என்ன, வியாசர் என்ன, ஆதிகவியான வால்மீகி என்ன, அவர்கள் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றதனாலன்றோ அப்படிதான் பண்ண முடியுது. இப்போ அது எனக்கு பாதுகையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சிருக்கும், அதனால அவ மாதிரி பயப்படாத நானும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய கவித்துவத்தினுடைய சாமர்த்தியத்தினுடைய அந்த விவாகத்தையும் தன்னுடைய பெருமையையும், அதே சமயத்துல கிஞ்சிக்கும் கர்வம் இல்லாத தன்னுடைய நைத்தியானு சந்தானத்தையும் அத்தி அற்புதமா இந்த பாதுகாசகஸ்ர ஸ்லோகத்துல நம் சுவாமி வெளியிடுறாருன்னு சொன்னா அதுவே கிஞ்சிக்கும் மிக இல்லை. ஹே ரங்கதுரீன பாதுகே, ஏ ரங்கநாதனுடைய பாதுகளிலே, இதுதான் முதன்மை இல்லாம அனாதியான ஒரு சப்தராசேகே, அந்த மொழி குவியனுக்கு அது வேதங்கள்லே இருக்கு. அதுல அபதம் விஷயமாகாததான நிலம் அல்லாததான துவாம் பாதுகளே உன்னை, அதன் மூலமாக எம்பெருமானை, அது விமோகாத்து ஒரு மனத்தனத்தினாலே மூடத்தனத்தினாலே கதமிதிகி பயமை கொஞ்சம் கூட பயப்படாமல் அபிஷ்டுவன் நான் ஸ்தோத்திரம் பண்றேன். நாதம் அது எம்பெருமானை பரிகாசேன, அது பரிகாசம் பண்ணி சிரிக்கிறதுக்கு காரணமான ஏ வினோத யாமி. அப்போ இத கேட்டு அவனுக்கு கொஞ்சம் பொழுதுபோகமா போகாதா எம்பெருமானுக்கு? அதனால பொழுதுபோக்குக்காக அவனுடைய சந்தோஷத்துக்காக இத சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னா அது நல்ல விஷயம்தானே. அப்போ நித்திய நிர்தோஷங்களாக ரொம்ப விசதமா விரிவா உள்ளவர்களை வேதங்களே ஒன்ன வர்ணிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுதான் வேதங்களும் சொல்றது, எம்பெருமானுடைய குணங்களை வர்ணிக்க முடியாது. எம்பெருமானுடைய குணங்களையே வர்ணிக்க முடியாதுன்னா எம்பெருமான காட்டிலும் முஸ்லிந்தான பாதிகளுடைய குணங்களை அடியனால வர்ணிக்க முடியுமா? என்ன நிச்சயம் முடியாது. நான் எவ்வளவுதான் யோகிதை எனக்கு பாதிகைகளை அனுகிரகித்தாலும் அந்த பாதிகளுடைய மகிமையே பேசுவதற்கு அத உள்ளபடி சொல்றதுக்கு அடியனுடைய புத்தி கொஞ்சமும் அது இல்லைங்கிறது அடியனுக்கு நன்னாவே தெரியும். ஏதோ ஒரு அறகுறையா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா அதுக்கு பலன் இருக்காதே, அது நிஷ்பலமாகுமே அப்படிங்கிற சந்தேகமும் அடியனுக்கு இல்லை. ஏன்னா எம்பெருமானுக்கும் பாதுகளுக்கும் தாசபூதன் அடியேன். இப்போ அடியன் எம்பெருமானுக்கு யதாசக்தி கைங்கரியம் பண்ண வேண்டியதுங்கிறது அடியனுடைய கர்த்தவியம். அப்போ எத்தையாவது ஒன்ன பண்ணி அவனுக்கு பிரீத்தி உண்டாக்குவதுமோனோ இந்த நான் பண்ற இந்த பாதுகாசனம் பண்ணா அது பரிகாசத்துக்கு அவனுக்கு இடமாகுமோனோ? அப்ப பரிகாசரோட பரிகாசம் பண்றவாருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையுமே. அதனால இப்போ எம்பெருமானுடைய பிரீத்திக்கு எம்பெருமானுடைய சந்தோஷத்துக்கு அடியேனுடைய இந்த பாதுகாசரஸ்வரங்கிறதான கிரந்தம், அதிலே அடியேன் வெளியிடப் போகிற இந்த பாதுகளுடைய மகிமைங்கிறது நன்னா தானே இருக்கும். அதனால அடியேன் அசக்தனாகவே இருந்துட்டு போறேன், அப்படி அசக்தனான அடியேன் பண்றதான இந்த ஸ்தோத்திர கிரந்தமும் அது நிஷ்பலமா ஒரு நாளும் இருக்காது அப்படின்னு சொல்லி அதற்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல வெங்கடேஸ்வர கவே சரஸ்வதி அத்யரங்கபதிரத்னபாதுகே நத்தகீவ பவதீம் ஹேவதா. புருத்தன் ஒரு கவிதையை கவனம் பண்றான்னு வச்சுங்கோ, அதிலே சொற்சரிவு வந்து பல விருத்தங்கள் வந்து சேரணும், பல நிலைப்பட்டதான இருக்கணும். இப்போ அதுல முகபாவம் பாடுற வாழ்க்கு முக்கியம், ஆடுற வாழ்க்கு அந்த நாட்டியத்துல அந்த ஜதி அந்த தாளக்கட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கைகால அசைக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ அவனுக்கு சில விதமான பார்வைகள் வேணும் அந்த நாடகம் நாட்டியம் ஆடுற வாழ்க்கு, முகத்துல பலவிதமான ஜாடைகள் வரணும், பல ரசபாவங்கள் வேணும். இத சாஸ்திரம் கைசிகி பாரதின்னு இப்படி பல பல பெயர்கள்ல சொல்றது. ஒரு நர்த்தகியானவர் இப்படி எல்லாம் நடித்து நாட்டியமாடி பழைய காலத்துல இந்த ராஜா சபையில நடக்கும்போது அதை பாக்குறதான மக்களோ இல்ல அந்த ராஜா ராணியோ அதை ரொம்ப ரசிக்கிறாளோனோ, அத மாதிரி நான் ஒன்ன நேரடிய லட்சணையாக துணியாக அத அப்படியே மேலோட்டமா குறிப்பிட்டு உன் பெருமைய பேச போறேன். ஏ பாதிகளே, நீயோ ரங்கராஜனோடு அந்த ரங்கநாதனான எம்பெருமானோடு கூடியிருக்கும் போது நீயும் கண்டிப்பா ரசிப்பா, அவனும் ரசிப்பான், எம்பெருமான் ரங்கநாதனும் ரசிப்பான், அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இது எனக்கு ஒரு நல்லது தானே வரும், அதனால தைரியமா ஆரம்பிச்சுட்டேன். இப்போ கலி வால்மீகி பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால ஒரு வியாசர் பராசரர் போன்றவர்கள் எல்லாம் பகவத் அனுகிரகத்தினாலே அவ்வளவு பெரியதான அந்த கிரந்தங்களை அவளால பண்ண முடிஞ்சது. அதுக்கு எது காரணம்? அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம். நீயோ நான் போட்டியே வாண்டான்னு மனசளவில் நினைச்சிருந்த போது என்னை பத்தி ஸ்லோகம் பண்ணுன்னு பக்தர் என்னுடைய சில சில அந்த பாதிய சாதிக்கும் போது நீ தானே தோணை பண்ண, அப்போ நீயே அந்த சரஸ்வதியினுடைய வாக்கையும் அந்த கவிகள் பண்ண வேண்டியதான அந்த ஜாத்திலக்கண முறையிலே வரதான அந்த பலவித விருத்தங்கள், அப்போ ஒரு நன்னா டான்ஸ் ஆடுறதான ஒரு டான்ஸரை எப்படி எல்லாரும் ரசிப்பாரோ அந்த மாதிரி இந்த உன்னுடைய பாதுகாசரஸ்வரம் பிரதான இந்த கிரந்தத்தை பண்ற அடியனுடைய இந்த பாதுகாசரஸ்வரத்தை எல்லாரும் நன்னா இருக்குன்னு தலையாட்டி ரசிச்சு கொண்டாடும்படியாக பாதுகையே நீயே அடியனுக்கு அருள் புரிவாய்ங்கிறதுல எனக்கு தீட்சித்தும் சந்தேகம் இல்லை. இப்போ எதை பண்றதுனால இது நம்மால முடியுங்கிறதான ஒரு நம்பிக்கை தானே முதல் காரணம். அந்த நம்பிக்கை அந்த மகா விசுவாசம் அடியனுக்கு இப்போ வந்திருக்கு. அதனால அடியன் எதை பத்தியும் இன்னும் கவலைப்பட போறதில்லை. ஒரு ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இனிமே நீ என்ன பேசுவிக்க வேணும், என் வாயிலிருந்து வார்த்தைகளை வரவிக்க வேணும், அப்படி வரவிக்கும் போது நீ அதை கேட்டு சந்தோஷப்பட வேணும். இப்போ எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் அவனே ரங்கராஜன் தானே, அவன் ராஜாவாக ஒசந்த ஆசனத்துல உட்காண்டிருக்கான், நீ மகாராணி போல அந்த ஆசனத்துல நீயும் உட்கார்ந்துருக்க. அதனால ஒரு நர்த்தகியான நாட்டியக்காரிய ஆடும்படியா ஆஜ்ஞாபித்து அவள் ஆடும்போது அந்தந்த ரசத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கைசிக்கி பாரதி சாத்விகி ஆரபதி இப்படி பல விதங்களை சொல்றாள். அப்படிப்பட்ட அந்த பல விருத்திகளை பற்றிய அபிநயம் அவ பண்ணும் போது அவளுடைய ரசபாவங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கைகால சைக்கிறது, முகத்துல அதை பிரதிபலிக்கிறது, அத நாகரிகா உபநாகரிகான சாஸ்திரங்கள்ல சொல்லுவா. இப்படி பல வகையான விருத்தியை கொண்டு செய்யும் அந்த இதை ரசிக்கிறேடா இல்லையா? அந்த மாதிரி அடியன் பண்றதான இந்த பாதுகா சகசிரத்திலேயும் அத்தனையும் வரும்படியாக ஏ பாதுகையே நீயே அப்படி ஒரு ஸ்திதி அடியனுக்கு ஏற்படுத்தி அதனாலே மகிழ்ச்சி உறவோடும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஹே ரங்கபதி ரத்ன பாதுகே, ஹே ரங்கநாதருடைய ரத்தனங்கள் இழைக்கப்பட்ட பாதுகைகளே, பகுவிதாதிகி பலதரப்பட்டதான விருத்தி மிகி ஆசிரிதா, அந்த விருத்திகளோடு நன்னா இசைந்ததான கூடியதான வேங்கடேஸ்வர கவேகே சரஸ்வதி. அப்போ இந்த இடத்துல சரஸ்வதினா பிரம்மாவனுடைய பத்னியான சரஸ்வதிய சொல்லல, அந்த கவியினுடைய வாக்கை சொல்றாருங்க சரஸ்வதி. அப்போ இந்த வேதாந்த தேசிகன் வெங்கடேசன்கிறதான அடியன் கவிதை சொல்றேன்னு நான் பெரிய கவியா நினைச்சுட்டு ஆரம்பிச்சுட்டேன். அப்போ அந்த கவியான அடியனுடைய அந்த வாக்கானது அத்ய இப்போதைக்கு பவதி ஒன்ன நர்த்தகீர நாட்டியமாடுபவர்களை போல அது என்ன பண்ணணும், அது சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பாதுகா சரஸ்வதியில தான் எதற்கும் சக்தியற்றவன், அந்த பாதுகையுடைய சக்தி தான் அடியேனை இத இந்த பாதுகா சரஸ்வதத்தை செய்யும்படியாக தூண்டுகிறது. அதனாலே பகவானுக்கும் சந்தோஷம் உனக்கும் சந்தோஷம். இது இப்படி 1000 ஸ்லோகம் பண்றேனே அதுல ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு பாதமோ ரெண்டு பாதமோ உண்மை இருக்கலாம் இல்லையா? அப்போ அது உனக்கு அதுல சந்தோஷம் தானே. அப்போ இத்தனை வெத்தமானாலும் அந்த ஒரு கால் ஸ்லோகமோ அரை ஸ்லோகமோ உன்னை சந்தோஷப்படுத்திக்கலாம். அப்போ உங்களுடைய சந்தோஷத்தை அறியேன் ஏற்படும்படியாக பண்ணினேங்கிறதான ஒரு சந்துஷ்டி அடியனுடைய மனசுக்கும் ஏற்படுங்க. அதனால இந்த பாதுகா சகசிரம்ங்கிறது இல்ல எல்லா பாவ ராக பாடங்களுக்கும் உடன்படியாக ஹே பாதுகையே நீயே அருள் புரிய வேணும்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். அப்போ அந்த மாதிரி அது வரலன்னா உன்னுடைய அனுகிரகம் இல்லையேன்னு அர்த்தம். ஆனா பக்தாளுக்கு அனுகிரகிக்கிறது தானே நீயும் பெருமாளும் நான் ஸ்ரீரங்கத்துல சேர சாட்சி இருக்கேன், அதனால நிச்சயம் நீங்க பண்ணுவீர்கள் அப்படிங்கறதான அந்த இதுல அடியனுக்கு சந்தேகமே இல்லை. அதனால அடியன் பண்ண போறதான இந்த பாதுகா சரஸ்வதங்கிறதான கிரந்தம் மிக சீர்மை பொருந்தியதாக சிறப்பு பொருந்தியதாக அதிலே கருத்து வளம் சொல்வளம் அப்புறம் அந்த யாத்து இலக்கணம்ன்றாலே ஒரு கவிதை எப்படி எழுதணுங்கிறதான அந்த கவனம் பண்றதுக்கான இது அதெல்லாம் கண்டிப்பா நான் ஒன்னும் பிரயத்தனமே பட வேண்டாம், அந்த பாதுவையே அடியனுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும் அப்படின்ற ரீதியில அத அத்தியுதமா சாதிக்கிறார். அதுக்கு அடுத்தது இந்த 18வது ஸ்லோகத்துல அபார கருணாம்புதேஸ்தவ கலு பிரசாதாதகம் சதஸ்ரீகாம்ஹிதாம் தவ குணருதலே சஸ்திதே. இப்போ ஒரு பெரிய வித்வத் சதச ஒரு கற்பனையிலே காட்டுறார் நமக்கு. இது பாதுகா தேவி இடத்திலே சுவாமி நிகழ்த்துவதான ஒரு கற்பனையான சம்பாதம். இதுல ஹே ஹரிபாதுகே, ஹே எம்பெருமானுடைய பாதுகைகளே, அபார கருணாம்புதேயே, இந்த எல்லையில்லாத கருணை கடல்ல தவ உன்னுடையதான பிரசாதாதி உன்னுடையதான அருளினாலே அகம் அடியேன் சத சகஸ்ரிகாம், நூறாயிரம் லட்சம் ஸ்லோகங்களை கொண்டதான சத சகஸ்ரிகாம். அப்போ அது என்ன ஆகும்? அந்த சத சகஸ்ரங்கள் எல்லாம் அது சம்ஹிதாமபி அப்படிங்கிறதான அந்த கிரந்தத்தையும் வீதாத்தும் அதை இயற்றுவதற்கு அதை கவனம் பண்ணுவதற்கு சக்னுயாம் கரு அடியேன் உன்னுடைய அருட்பிரசாதம் அடியனுக்கு கிடைச்சிருக்கிறதுனால நான் கட்டாயம் சக்தி உள்ளவன் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ததாபி அப்படி இருந்தா கூட அகிலும் அதுல தவ குணைக லேசஸ்திதேகே, அப்போ உன்னுடையதான குணகணங்கள் இருக்கே அந்த குணங்கள் கூட்டம் கூட்டமா கும்ப கும்பலா இருக்க அதுல மூணு சின்ன பகுதி ஒரு துணுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ஆயிரம் ஸ்லோகம் உள்ள இந்த ஸ்தோத்திரமானது உதாஹிருதி பவேது, அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், அது எடுத்துக்காட்டாக அமையும் அப்படிங்கிற காரணத்தினாலே பிதா ஸ்திதிரபி. அப்போ மிதா ஸ்திதிரபின்னா இந்த சின்னதான இந்த பாதுகா சஸ்திரங்கிறதான இந்த கிரந்தமும் மித்தாக அது தகுதி உள்ளவர்களாகத்தான் இருக்கு அப்படின்னா, இது நம் பூர்வர்கள் எல்லாம் பாதுகைக்கும் தேசிகனுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு சம்பாதமாக ஒரு விவாதமாக அது சதசிலே சொல்லுவார். பாதுகை கேட்டுதான் இதான் தேசிகா எத்தனை ஸ்லோகம் எழுத போற அப்படின்னு தேசிகன் பதில் சொன்னார். அப்படியே ஆயிரம் ஸ்லோகம் பண்ணணும்னு நினைச்சுட்டு பாதுகை கேட்டுதான், என்னை பத்தி வர்ணிக்க ஆயிரம் ஸ்லோகம் போதுமா, என்னுடைய மகிமையெல்லாம் இந்த ஆயிரம் ஸ்லோகத்தில் அடக்கிடுவியா நீ? அது தேசியம் சொன்னாராம் பதில், போறாது நிச்சயம் போறவே போறாது, அது நிச்சயமா எனக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சும் நீ ஏன் ஆரம்பிக்கிற அப்படின்னு பாதுகை கேட்டுதான். அதுக்கு இதுக்கு மேல ஹரியனுக்கு எழுத முடியாது சக்தி இல்லை அப்படின்னு நினைச்சியோ அப்படின்னு அதுக்கு தேசியம் பதில் சொன்னார், இல்லத்தாவே உன்னுடையதான அருளை பூர்ணமாக நான் பெற்றிருக்கிறேன், ஆகையினாலே லட்சம் ஸ்லோகம் கூட கோடி ஸ்லோகம் கூட அறியனாலே பண்ண முடியும். ஆனா எத்தனை லட்சம் ஸ்லோகம் எழுதினாலும் சரி உன் குணத்தை பாதியினுடைய இந்த மகிமைய யாராவது அது பரிபூர்ணமா வெளிப்படுத்த முடியுமோ? முடியாது. அப்போ அத்தனை ஸ்லோகங்களை ரொம்ப சிரமப்பட்டு கவனம் பண்ண பிற்பாடு ஐயோ இந்த ஒரு குணத்தை நம்மளால வர்ணிக்க முடியலையே அப்படிங்கறதான இது எனக்கு நிச்சயம் ஏற்பட்டதோட எத்தனை கோடி ஸ்லோகம் பண்ணாலும் இப்படித்தான். இந்த ஒரு குணத்துக்கே இப்படி இருக்குன்னா எல்லா குணத்துக்கும் தேசவாகும். அதனால ஒரு ஆயிரம் ஸ்லோகத்தை மட்டும் பண்ணிட்டு அத கடகடன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ஒரு யாமத்திலே இதை பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், அதனால அதுக்குள்ள இவ்வளவுதானே பண்ண முடியும். அதனால பண்ணு ஒரு உதாரணமா உன்னுடைய ஒரு குணத்தை காட்டக்கூடியதுக்கு ஆயிரம் ஸ்லோகம் போறும்னு நான் நினைச்சதுண்டு ஆரம்பிச்சேன். பாதுகா கேட்டது. அப்போ என்னை பத்தி முழுசா நீ சொல்ல போறதில்லை. என்னுடைய குணங்கள்ல ஒரே ஒரு குணத்தினுடைய ஒரு லவலேசத்தை தான் நீ சொல்ல போற இந்த 1000 ஸ்லோகத்துல இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க சுவாமிஜி. சரி நீ பாடு, நீ கவனம் பண்ணு, நானும் பொறுமையா உட்கார்ந்து உன்னுடைய இதை ரொம்ப கவனத்தோட காது கொடுத்து கேட்கிறேன். சரி இனி நீ ஸ்லோகங்களை பண்ணு அப்படின்னாராம். இந்த இது ஒரு கற்பனா ரூபமான இது, அதனால எவ்வளவு கோடி ஸ்லோகங்கள் எழுதினாலும் பாதகனுடைய மகிமையை பூர்த்தியா வெளிப்படுத்த முடியுமோ? நிச்சயம் முடியாது. அதனால ஏதோ ஒரு குணத்துல அதுல லவலேசத்தை அடியன் இந்த 1000 ஸ்லோகத்துல பாடி அனுபவிக்கலாமேன்னு இருக்கேன். ஏன் 1000 ஸ்லோகங்கள் இல்லாம 1,00,000 கோடி பாடினா கூட அப்பொழுதும் என்ன ஆகும்? கிரந்தம் வேணா 1,00,000 கோடின்னு ஆகுமே தவிர உன்னுடைய குணங்களை பற்றி இந்த பாதியுடைய மகிழ்வை பற்றி அடியேன் பூர்ணமா சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. அதனால இத 1,000 பண்ணலான்னு தான் இப்ப சங்கல்பிச்சுட்டு இருக்கேன். அதனால இந்த 1,000 இந்த 1,000 கூட உன்னுடைய பெருந்த கோடி பண்ணாலும் உன்னுடைய மகிமையை சொல்ல முடியாது, 1,00,000 பண்ணாலும் சொல்ல முடியாது, 1,000 பண்ணாலும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த 1,000 பண்ணிக்கிறேன்னு ஏன் சங்கல்பம் இருக்கேன்னா, அது இனி எனக்கு அந்த பாதிவேல பட்டர்சாயிக்கும் போது தெரியல வந்து சரி அவர் பதக்கமல சகசனம் பண்றேன்னா அதுக்கு ஒரு வெளி கீழே போய் நான் பாதுபாதாசனம் பண்றேன்னு என்ன என் மனசுல தோணும்படியாக பண்ணது யாரு? ஏ பாதுகையே நீதானே. அதனால நீ எனக்கு பிரசாதித்ததான, நீ எனக்கு அருள் கொடுத்ததான இந்த என் மனசிலே தோன்றும் விஷயங்களை ஒரு 1,000 ஸ்லோகங்களாக மட்டுமே அடியேன் பாட இருக்கிறேன், அதை கேட்டு சந்தோஷப்படணும்னு சுவாமி தேசிகன் பாதுகா தேவியிடத்தை பிரார்த்திக்க, சரி இந்த 1,000 ஸ்லோகங்களை நீ பாடு, நானும் பொறுமையா உட்கார்ந்து காது கொடுத்து கவனமா கேட்கிறேன்னார். அப்போ சுவாமி அன்னைக்கு பெருமாளுடைய சன்னதியிலே அவனுடைய திருமுன்பு நீ என் தலைக்கு பற்றாலே சாதிக்கப்பட்டு எழுந்தினுடைய பொழுது 1,000 முடிவை கொடுத்தது நீதானே, அதனால இந்த 1,000 உன்னுடைய மகிமலை சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு பதன சோத்துக்கு ஒரு சோறு பதன்றாலும் ஒரு பருத்தி ஏற்று வச்சா வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உன்னுடைய அதீதமான 1,000,000,000 குணங்களை சொல்லுவதற்கு இந்த 1,000 ஒரு சாம்பிளா வச்சுக்கோயேன் இல்லையா? அந்த மாதிரி அதை சாம்பிளாக நினைச்சும் சந்தோஷப்படையுன்னு அங்கே சுவாமி தேசிகன் அந்த பாதிகளிடத்துல சொல்ற. பாதிகளிலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி இனி நீ பாடு, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாதிகளும் இவருக்கு ஒரு பரிபூர்ண சம்மதத்தையும் அருளையும் கொடுத்தது அப்படிங்கறதுதான் இந்த அபார கருணாம்புகேஸ்தவ தனு பிரசாதாதகம்ங்கிறதான 18வது ஸ்லோகத்தினுடைய ஒரு இரண்ட முகம். இப்போ பாதுகா சகசிரம்ங்கிறதான கிரந்தத்தை அடியேன் பண்ணணுங்கிற இந்த தீர்மானத்தை என் மனசிலே விதைச்சது யாரு, கொடுத்தது யாரு? ஏ பாதுகளே நீதானே. ஏன்னா அந்த சுவாமி ஓட்டிக்கு கூப்பிட்ட சுவாமி நான் பதக்கமல சகசிரம்னு பண்றேன்னு சொன்னார். அதுக்கு ஒருபடி கீழே போய் அந்த எம்பெருமானுடைய பதங்களை காப்பாத்துறதான பாதுகையான ஒன்ன பத்தி 1,000 ஸ்லோகம் அடியேன் பண்ணணும் அப்படின்றதான ஒரு நினைவை அடியேனுடைய மனசுல ஏற்படுத்தியது யார்? ஏ பாதுகையே நீதானே. அப்போ அந்த ஆசையை எனக்கு ஏற்படுத்திய நீ, அது பரிபூர்ணமா தலை கட்டுறதுக்கு நிச்சயம் அருள் குருவாய்ங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிஞ்சித்தும் இல்லை. அப்போ உன்னுடைய பெருமைகளை நான் 1000 ஸ்லோகங்களாக வெளிப்படுத்த போகிறேன். அப்போ அந்த பாதுகா சகசிரம் உன்னுடைய மகிழ்களை பற்றியதா இருக்கிறதுனாலே உன்னுடைய மகிழ்கள் அதற்கு அடியனுக்கு உறுதுணையா நிற்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் அடியனுக்கு இல்லை. இது இன்னொரு விதமாக இப்போ ஒரு மனுஷனை பத்தி, ஒரு ராஜாவை பத்தியோ இல்ல ஒரு பெரிய தனிகனை பத்தியோ ஒருத்தான் பாட்டு எழுதுறான்னு வச்சுருவோம். அவன் அவரிடத்திலிருந்து பரிசு பொருளை பெறுவதற்கும் நல்ல கணிசமான தொகையை பெறுவதற்குமாக முயற்சியை பண்றான். ஆழ்வார்ச்சாரி செய்தியில நான் கொண்டு மானிடம் பாடேன்னு மனுஷனை பாடுறதில்லை அப்படின்றதான ஒரு திடமான முடிவை அடியேன் எடுத்திருக்கேன். இங்கே அடியேனுடைய இந்த பாட்டுக்கு, இந்த ஸ்தோத்திரங்களுக்கு பாட்டுடை தலைவி யாரு கேட்பாகுதியே நீ. அப்போ ஒரு சாதாரண மனுஷனை போற்றி பாடுவதை காட்டிலும் அகில லோகங்களையும் ரட்சிப்பதான அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் சாக்ஷாத் ரங்கநாதனா திருவரங்கத்திலே சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ரங்கநாதனையே, அவனுடைய திருவடிகளையே காப்பாற்றுறவளான அதுவே நீ. எனக்கு என்னை பத்தி 1000 ஸ்லோகம் பண்ணுன்னு ஆஜாபிச்சதாக அடியேன் வச்சுண்டு. ஏன்னா அந்த பட்டர் பாதுகையை சாதிக்கும் போதுதானே, சரி ஒரு வேதாந்தியின் சிரசனை சாதிக்கும் போதுதானே, சரி அடியேன் அவர் பதகமல சகசிரம்னு சொல்ற அடியேன் அதுக்கு ஒருபடி கீழே போய் பாதுகா சகசிரத்தை அடியேன் கமனம் பண்றேன்னு என்னுடைய வாயிலேருந்து சொற்கள் வெளிப்பட்டது. அப்போ இந்த அடியேனுடைய சங்கல்பத்துக்கு முழு முதல் காரணம் யாரு? ஏ பாதுகையே நீதானே. அதனால இது நிர்விக்னமா நடந்தேறுவதற்கு உன்னுடைய கிருபையே இதை தலை கட்டி கொடுக்க வேணும். இதை முன்னாடியே பிரார்த்திச்சுட்டேன், அதனாலே அதை கண்டிப்பா நீ கொடுத்தேன்னு இருக்கு அப்படின்னு பாதுகைக்க சொல்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷம், நீ பாடு, நான் பொறுமையா உட்காந்து அதை காது கொடுத்து கேட்கிறேன் அப்படின்னு வேதாந்த தேசிகளிடத்தில் பாதிரியிடம் சொன்னதாக இந்த ஒரு கற்பனையான பாதுகா தேவியும் சுவாமி தேசிகனும் நிகழ்த்தியதான ஒரு சம்பாதத்தை அபார கருணாம்புதே தவக்கலி பிரசாதாதகம்ங்கிறதான இந்த 18வது பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்ததாக நாமும் அதை வைத்துக்கொண்டு அதனுடைய உட்கருத்தை நாமும் அதை ஆலோசித்து அதில் மக்னனாக வேணும்னு எல்லாரையும் பிரார்த்திச்சுண்டு அதுவே இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டுறேன். கவிதா அத்யசிம்ஹாய கல்யாண மனசாரியே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே முகமாந்த மகாதீஷிகாய நமஹ.